ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் ஸ்ரீ பரமஹம்சியா பரமஹம்சே இத்தியாதி கேதார்ந்தபட்டி சுவாமியுடைய திருநட்சத்திரம். அந்த திருநட்சத்திர நாளில் கேதார்ந்தபட்டி சுவாமியுடைய சரித்திரத்தை கொஞ்சம் அனுபவிப்போம். பெருமாளுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம்ன்ற மரு இருக்க, அந்த மருவின்ண்டிய அவதாரமாக லோகத்தில் அவதரித்தவர் தான் ஸ்ரீவத்சன் என்ற மகரிஷி. அவரால் பிரவர்த்திக்கப்பட்ட ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்லான் சக்கரவர்த்திகள் அப்படின்னு விருதம். இவா பல ஊரில் இருந்திருக்கா. இதில் இன்றைய கர்நாடகத்தில் லக்ஷ்மிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அக்ரஹாரத்தில் ரகுநாத சக்கரவர்த்தி என்ற ஒரு மகானுக்கு 1808 வருஷத்தில் விபவ நாம வத்சரத்தில் ஐப்பசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் 2வது திருக்குமாரராக அவதரித்தவர் சக்கரவர்த்தியின் திருநாமம் பூர்வாசிரமத்தில். இந்த சுவாமிக்கு தன்னுடைய திருத்தகப்பனார் இடத்திலேயே உபநயனம், பஞ்சசம்ஸ்காரம், வேதாத்தியனம் இதெல்லாம் நடந்தது. சமாவர்த்தனத்துக்கு பிறகு யதா காலத்தில் த்விதீயாசிரம பிரவேசமும் ஆயிடுச்சு. அந்த வம்சத்திலேயே பெரியவராக இருந்தவர் நல்லான் வரதாச்சாரியார் அப்படின்னு அவருடைய திருவடிகளில் இவர் கீதாபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி அந்த கீதாபாஷ்யத்தை சேவிச்சே மகத்தான விரக்தி வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தமையனாரிடத்திலும் பகவத் பாகவத கைங்கரியத்திலும் கொடுத்துவிட்டு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா உள்ள சொத்து பரமவிரக்தனாய் தன்னுடைய பத்னியோடு கூட திருவஹீந்தபுரம் எழுந்தருளினார். எப்படி கூறத்தாழ்வான் தன்னுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய தமையனார் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இவர் விரக்தராக வந்தாரோ அந்த மாதிரி ஒரு விரக்தி. திருவஹீந்தபுரத்தில் வந்து ஆண்டிக்காட்டு சுவாமின்னு அங்கே ஏழ்ந்திருந்தார். அவரிடத்துல இவர் ஆசிரித்தவர். இந்த நல்லான் வரதாச்சார் என்ற சுவாமியும் சாக்ஷாத் சுவாமியுடைய பரம்பரையில் வந்தவர் தான். இந்த ஆண்டிக்காட்டு சுவாமியும் சாக்ஷாத் சுவாமி பரம்பரையில் வந்தவர் தான். திருக்குழந்த தேசிகன் என்ன திருக்குழந்தையில் பிரசித்தராக இருந்த சுவாமி அவரிடத்தில் ஆசிரியத்தவாளில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தவா வழுத்தூர் சுவாமி ஸ்ரீ வேதாந்தராமானுஜ மகாதேசிகன். இந்த வழுத்தூர் சுவாமி திருவடியில் ஆசிரியத்தவாள் ஆண்டிக்காட்டு சுவாமி, அன்னையாரிய மகாதேசிகன், நாவல்பாக்கத்தில் சுவாமி, அதுபோல் ஸ்ரீரங்கம் சீனிவாசராமானுஜ மகாதேசிகன்னு சீனிவாச மகாதேசிகன், பூர்வாசிரமத்தில் சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன்னு, சன்னியாசாசிரமத்தில் சீனிவாச மகாதேசிகன் சொல்கிற பெரியாண்டவன், ஸ்ரீ ரங்கராமானுஜமுனின்ற கரூர் சுவாமி. அப்படி வழுத்தூர் சுவாமியுடைய சிஷ்யரான ஆண்டிக்காட்டு சுவாமி, அந்த ஆண்டிக்காட்டு சுவாமியுடைய சிஷ்யர் தான் கேதாண்டிப்பட்டி சுவாமி. வழுத்தூர் சுவாமிக்கு தான் வழுத்தூர் ஆண்டவன்ற ஆண்டவன் ஆசிரமத்தில் விவகாரம். இந்த ஆண்டிக்காட்டு சுவாமின்றவர் பாரத்வாஜ கோத்திரத்தில் அவதாரம். இவருக்கும் வழுத்தூர் சுவாமியுடைய துரியாசிரம திருநாமம் தான், அதே தான் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தான் துரியாசிரம திருநாமம். அதனால் அந்த காலத்தில் வழுத்தூர் சுவாமி பெரிய வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்னும் ஸ்ரீரங்கம் சுவாமின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா வழுத்தூர் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் ஏழு இருந்த ரொம்ப காலம். ஸ்ரீரங்கம் சுவாமியினும் விவகாரம். இவரை ஸ்ரீரங்கம் சின்ன வேதாந்த ராமானுஜ மகாஜெயசிக்கும் விவகாரம் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஆண்டிக்காட்டு சுவாமி வழுத்தூர் சுவாமிகள் இருந்த காலத்தில் அங்கே ஆச்சாரியன் இருக்க தான் காலக்ஷேமம் அந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கிராமத்திலேயே எழுந்தார், ஆண்டிக்காட்டிலேயே எழுந்தார், ஸ்ரீ கிராமத்திலேயே. அதற்கு பிறகு யாத்திரையாக இவர் திருவஹந்திபுரத்தில் எழுந்திருந்த போதுதான் கேதாரணைப்பட்டி சுவாமிக்கு அவரிடத்தில் அன்பயம் ஸ்ரீபாஷ்யம், ரகசியத்ரைதாரம், பகவத் விஷயம், அதுபோல உத்கிரந்தங்கள், நியாய சித்தாஞ்சனம், தத்துவ முத்தாகலாபம், அதிகரண சாராவளி, இதெல்லாம் அவர்களுடைய அன்பயம். இந்த அதிகரண சாராவளி ஸ்லோகம், தத்துவ முத்தாவளி ஸ்லோகம், தத்துவ முத்தாகலாப ஸ்லோகங்கள்லாம் சுவாமிக்கு அப்படியே கண்டஸ்த மனப்பாடமாக சொல்லுவார். இவர் உஞ்சவிருத்தி பண்ணி தான் ஜீவிச்சிருந்தார். உஞ்சவிருத்திக்கு பொறுத்த இதன் இந்த ஸ்லோகங்கள் தான், தத்துவ முத்தாகலாப ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருந்தால் உஞ்சவிருத்திக்கே எழுவார். அந்த வழுத்தூர் சுவாமியுடைய சிஷ்யரான அன்னையாரி மகாதேசிகன் இவருடைய விரக்தியை பார்த்துட்டு இவருக்கு சந்யாசாஸ்திரம் பண்ணி வைத்த திருவள்ளம்பட்டினர் இவருக்கு சந்யாசம் பண்ணிக்கணும்னு ஆக்ரகம்தான். அதனால் திருக்குடந்தையில் அவருக்கு சந்யாசாஸ்திரம் ஸ்வீகாரம் பரிதாபி வருஷத்தில். இப்படி சந்யாசாஸ்திரம் ஸ்வீகரிச்சுட்டு ரங்கராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு துரியாசிரம திருநாமம் திருக்குழந்தையும் அக்கம் பக்கத்தில் இருந்த ஊரில் இருந்த சிஷ்யாளுக்கெல்லாம் ஆசிரியிச்சவளுக்கெல்லாம் காலக்ஷேபாதிகள் சாதிச்சுட்டு கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தார். அதற்கு பிறகு அப்படியே யாத்திரையாக தெற்கு திவ்யதேசங்கள்லாம் சேவிச்சுட்டு ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் சேவிச்சுட்டு ஸ்ரீமுஷ்டத்தில் எழுந்தபோது அந்த ஊரில் இருந்த ஒரு பாகவதர் இந்த சுவாமிகிட்ட ஆசிரியித்து, அவர் வந்து தனிக்கரான பாகவதர், அதனால் அவர் மூலமாக பல திவ்யதேசங்களில் கைங்கரியம் பண்ணவர். இதில் திருவைந்தியில் சுவாமி தேசிகனுக்கு பலவிதமான திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பித்ததாக வரலாறு. ஊத்தக்குடி ஸ்ரீ கவிதார்க்கே சிம்மாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இந்த சக்கரவர்த்தி நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த சுவாமி திருவடியை ஆசிரியித்தவர். கவிதார்க்கே சிம்மாச்சாரியன்றது அவருடைய இயற்பெயர், ஆனால் அதுவே அன்வர்த்த நாமம். இவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப பிரசித்தம். கேதாரண்யப்பட்டி சுவாமியை பற்றி ஆச்சாரிய பஞ்சாசத்து அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஒரு பஞ்சாசத் 50 ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார். அந்த ஸ்லோகங்களில் கேதாரண்யப்பட்டி சுவாமிக்கும் ஆழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் பாஷ்யகாரருக்கும் சிலேஷைகளாக பல ஸ்லோகங்கள், அதுபோல தசாவதாரங்களைக்கும் சுவாமிக்கும் உள்ள விஷயமாக பல ஸ்லோகங்கள், இந்த மாதிரி சிலேஷ கர்ப்பிதமான சிலேஷபூர்ணமான ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரிய பஞ்சாசத். அதுபோல சுவாமி விஷயமான மங்களம், சுவாமியுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 150 ஸ்லோகங்கள் உள்ளது ரங்கராமானுஜ மகாதேசிக சரித்திரம்னு, திவ்ய சரித்திரம்னு. அவர் சுவாமி லக்ஷ்மிபுரத்தில் அவதரித்தது, திருநாராயணபுரம், திருவகேந்திரபுரத்தில் இருந்தது, திருக்குடந்தில் இருந்ததுன்னு பலவிதமான விற்த்தாந்தங்களை அந்த சரித்திரத்தில் காண்பிக்கிறார், அந்த ஸ்தோத்திரத்தை காண்பிக்கிறார். இப்படி இந்த சுவாமி பிரசித்தராக பல காரியங்கள், பல சத்காரியங்களை பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு தேசத்துலேயும் இவர் இருந்தது. இவரிடத்துல அந்த காலத்திலேயே ஆசிரியச்சவ இந்த சுவாமி கிட்டத்தில் பல பேர். எப்படி திருக்குழந்தை தேசியத்தில் ஒரு முனித்திரையும் ஆசிரியச்சதோ அந்த மாதிரி இந்த சுவாமி கிட்டத்தில் ஒரு முனித்திரையும் ஆசிரியச்சார். அப்போ யாருன்னா திருவஹீந்திரபுரம் சுவாமின்னு. திருகேந்திரம் சுவாமின்றவர் சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் துரியாசிரம திருநாமம். அவருக்கு இந்த சுவாமி ஏழிருந்த காலத்திலேயே அவர் சன்னியாசாசிரமம் சுவீகரித்து அங்கேயே இருந்தபடினாலே இவருக்கு பெரிய சுவாமியினும், இந்த பரம்பரையே இவருக்கு பெரிய சுவாமியினும், திருவேந்திபுரம் சுவாமிக்கு சின்ன சுவாமியினும் விவகாரம். பிற்காலத்தில் இந்த திருவேந்திபுரம் சுவாமிகிட்ட தான் ஆசிரியத்துவா சேட்டூர் சுவாமி மகா சேற்றூர் நரசிம்மாரி நரசிம்மாச்சார்னு சொல்ற திருவேந்திபுரத்தில் பிரசித்தராக இருந்த சேற்றூர் சுவாமி, உப்புலிப்பங்கோயில் வங்கிபுரம் நவநீதன் கிருஷ்ணமாச்சார சுவாமி, பூர்வாசிரமத்தில் கருடபுரம் ராஜகோபாலாச்சார்னு திருநாமத்தோடு கூடிய சன்னியாசாசிரமத்தில் கருடபுரம் இதில் சீனிவாச மகாதேசிகன் கருடபுரம் சுவாமி, இதெல்லாம் இந்த சின்ன சுவாமிகிட்ட ஆசிரியச்சவர் தான். அதுபோல திருப்பதி சுவாமின்னு ஒருத்தர், இந்த சுவாமி திருப்பதியில் இருந்த காலத்தில் கேதார்நெட்டி சுவாமி திருப்பதியில் இந்த சொர்ணமுகி நதி தீரத்தில் ஆசிரமத்தை அமைச்சுன்னு அங்கே ஏழிருந்தார். அப்போ தோழப்பர் வம்சத்தை சேர்ந்த சுவாமி இவரை ஆசிரியித்தபடி அங்கே அவருக்கு சன்னியாசாசிரமம் வாங்கிட்டவர் திருப்பதி சுவாமின்னு. அந்த திருப்பதி சுவாமி தான் பிற்காலத்தில் கோடியானந்த சுவாமியுடைய ஆச்சாரியர். டெங்கனிங்கோட்டை சுவாமின்னு தென்கனிக்கோட்டை, அதுதான் டெங்கனிக்கோட்டைன்னு சொல்கிறது. வரதராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். அவரை நாராயண சுவாமின்னே சொல்லுவார் லோகத்தில் விவகாரம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நாராயண சுவாமஸ்மரணமே பண்ணிட்டுருப்பார். அவருக்கு இந்த சுவாமி திருவிடையிலேயே கேதாரண்யப்பட்டி சுவாமி திருவிடையிலேயே சகலார்த்த கிரகணமும் கிட்டத்தட்ட 70 சாதுர்மாசி சங்கல்பம் எழுந்தருளிருந்தவர். அந்த சுவாமி பரம வைராக்கியத்தோடு கூடியவர். அவருடைய சரித்திரத்தில் சொல்றச்ச பிரசாதத்தை வாங்கி அந்த பிரசாதத்தில் இருக்கிற பிசுக்கு கூட தன்னுடைய சரீரத்தில் ஒட்டிடக்கூடாதுன்னு அதை ஒரு தரம் அலம்பி வெறும் பிரசாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருச்சுழாயை சேர்த்து சாப்பிட்டு அப்படியே அதனாலேயே தன்னுடைய தேக யாத்திரை நடத்தினவர். ஆடூர் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்திருந்தார், இவரத்தில் ஆசிரியித்தவர். சடகோபராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். அவர் பரம இவர் மாதிரியே அவரும் விரக்தராகவே எழுந்திருந்தவர். திருமலையில் ஏதோ ஒரு குகையில் எழுந்திருந்தாராம். யாராவது எந்த தெரிஞ்சு இந்த சுவாமி இருக்கிறத தெரிஞ்சு ஏதாவது வந்து சமர்ப்பித்தானா அதை மாத்திரம் சாபிச்சுண்டு அதை மாத்திரம் சுவீகரிச்சுண்டு எதுவும் இல்லாத பேர் வெறும் தீர்த்தத்தையே சுவீகரிச்சுண்டு பகவத் ஸ்மரணையிலேயே எழுந்தருளிருந்தவர். இப்படிப்பட்ட மகான்கள் இவரிடத்துல ஆசிரியிருந்தவா சன்னியாசிகள். அவா மூலமாலாம் பிற்காலத்தில் சிஷ்ய பரம்பரைகள்லாம் வந்திருக்கு. அது இல்லாமல் பிரசித்தமான மகாவித்வான் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமின்னு சேற்றோடு வரும். இந்த கபிஸ்தலம் சுவாமி ஒரு காலத்தில் ஒரு அத்வைத சந்நியாசி அத்வைத வேதாந்தியை ஜெயிப்பதற்காக இந்த கபிஸ்தலம் சுவாமியை இங்கேருந்து இதுக்கு காசிக்கு ஏழை கொண்டு போய் அவர் வாதத்தில் அவர் அத்வைத சுவாமியை ஜெயிச்சு அதனால் அந்த காசி மகாராஜாவினால் பகுவிதமான பகுமானங்கள்லாம் பண்ணப்பட்டு ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த விஜயத்வஜர் அப்படின்னு பிருதத்தோடு திரும்பி வந்தவர். அவர் இந்த கேதாரண்யப்பட்டி சுவாமி திருவிழையில் ஆசிரியித்தவர். இது இல்லாமல் பல பிரசித்த வித்வான்கள் புலவனூர் தேசிகாச்சார், கூத்தக்குடி கவிதார்கே சிம்மாச்சார், தையால் அம்மாள் ஆச்சாரியார், இந்த மாதிரி பல பேர்லாம் இந்த இந்த சுவாமியுடைய பரம்பரையை சேர்ந்தவ தான். இவருடைய சுவாமி சிஷ்யால் பிரசிஷ்யால் இந்த மாதிரி தான் நிறைய கிரந்தங்கள் சொல்ல போச்சுன்னா. ஒரு காலகட்டத்தில் திருவஹீந்திரபுரத்தில், அதாவது பெண்ணையாத்தங்கரையில், இருபுறத்திலையும் இருந்த அக்ரஹாரங்களில் இருந்தவ எல்லாரும் ஆசிரித்து கேதாண்டிப்பட்டி சுவாமியும், அந்த சுவாமி பரம்பரையில் வந்த திருவேந்திரபுரம் சுவாமி, கருடபுரம் சுவாமி, கோழியானம் திருப்பதி சுவாமி, கோழியானம் சுவாமி, இந்த பரம்பரையை தான் ஆசிரியச்சு இருந்தவா ஒரு காலகட்டத்தில். இந்த சுவாமியுடைய சிஷ்யராக இருந்த ராமானுஜதாசர் அப்படின்ற சொல்கிற பாகவதர், இவர் திருக்கோவிலுள்ள எழுந்தபோது இந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணவரை சிஷ்யாளுக்காக ஒரு வீதியே வாங்கி போட்டு அந்த வீதியை சிஷ்யர்களுக்காகவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாராம். அந்த சுவாமி மூலமாக தான் பலவிதமான திவ்யதேச கைங்கரிகளையும் இந்த சுவாமி அனுஷ்டித்தார். ஒரு தரத்திலும் குறையில்லாததான நல்ல ஆசாரம், சகலவிதமான ஆத்மகுணங்கள், விலட்சணமான பாண்டித்யம், இதெல்லாம் இந்த சுவாமிக்கு என்றைக்குமே இருந்தது. அதனாலேயே பூர்வாசிரமத்தில் நல்ல வம்சத்தில் ஜனனம் இருந்தபடியினாலையும் இவருக்கு இவர் ஆசிரியித்து சிஷ்யா ரொம்ப பேர். அப்படிப்பட்ட இந்த சுவாமி தன்னுடைய அந்திம தசையில் காஞ்சிபுரத்தில் ஏழ்ந்தார். ஏன்னா இவருக்கு காஞ்சிபுரம் பேரருளாளன் திருவடியில் பரதமர்ப்பணம், அதனால் அந்த ஊரிலே ஏழ்ந்தார். அந்த இடத்துல அப்போ இருந்த சதுசாஸ்திர கல்பத்தருவான மகோமகோபாத்தியார், திருப்புக்குழி சுவாமி, அங்கெல்லாம் அங்கே அந்த ஊரில் இருந்த காலத்தில் இவெல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு எங்கே இங்கே எழுந்திருந்து அவருக்கெல்லாம் கைங்கை அவர் சுவாமிக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்தார். பார்த்திவ வருஷம், அதாவது 1885, அந்த பார்த்திவ வருஷத்தில் மார்கழி மாத தசமியில் சுவாமியுடைய திருநாள் அலங்கரித்த தினம் இது. அதில் கவிதாரக்கி சிம்மாச்சார் காஞ்சி பட்டபா சுவாமியில் தான் சரமஸ்லோகத்தில் இதில் இந்த விஷயம் தெரிய வருதுன்னு உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். அதனால் திருக்குழந்த தேசிகத்தில் சிஷ்யார் மூணு பேர், மூணு சந்நியாசிகள். அதனால தான் பிராச்சீனமான சம்பிரதாயத்திற்கு திருக்குழந்த தேசிகனுடைய சிஷ்யால் மூலமாக பிரவர்த்தன இந்த முனித்திரயத்தினால பிரவர்த்தனமானபடியினால முனித்திரய சம்பிரதாயம்னு பேர். அந்த முனித்திரய சம்பிரதாயத்தில் ஒரு கிளை இந்த கேதாரண்யப்பட்டி சுவாமியுடைய கிளை. இவற்றை ஆசிரியித்த மூணு யதிகள் முனித்திரயம், அது மூலமாகவும் சம்பிரதாயம் வளர்ந்து வந்தது. இப்படி ஒரு பிரசித்தமான ஒரு சம்பிரதாயத்துக்கே கூட்டஸ்தரம் போல இருந்தவர் இந்த சுவாமி. உபனிஷத் சாக்ஷாத் சுவாமியினுடைய கிரந்தங்களுக்கு எல்லாத்தையும் இவருக்கு வாசோவிதோயம், எல்லா கிரந்தங்களையும் நன்னா வியாக்கியானம் பண்ணுவாராம். அதனால் சாக்ஷாத் சுவாமியுடைய திருநாமமே தான் இவருக்கும் பூர்வா துரியாசிரமத்தில். அதனால் சுவாமியுடைய தனியின்லேயே சாக்ஷாத் சுவாமி தான் பண்ண கிரந்தங்களுக்கு சரியான அர்த்தம் சொல்வதற்காக மறுபடியும் இங்கு அவதரித்தாரோ அப்படின்னு சொல்கிறபடி தனியின்லேயே வரும் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமணி சுகிருத பிரபந்த கூடார்த்த போதன கிருதே சமபூத் யதாத்மா ஸ்ரீரங்க லக்ஷ்மணமணின்ற ரங்கராமானுஜ மகாதேசிகன், இவர் தான் செய்த பிரபந்தங்களுக்கு மறுபடியும் கூடார்த்தங்களை சொல்வதற்காக கேதாண்டிப்பட்டி சுவாமியாக அவதரித்த அப்படின்னு தனியில்லை. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர பதாப்ஜ பிருங்கம், இந்த வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர ஆண்டிகாட்டு சுவாமி, ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனியும் சரணம் பிரபத்தியே என்பதாக இந்த சுவாமியுடைய தனியும். இப்படிப்பட்ட பிரசித்தமான இந்த சுவாமி இவருடைய சரித்திரத்தை நிறையா கூட சொல்ல முடியும். இருந்தாலும் அரியனுடைய ஒரு வாக்குக்கு ஒரு சத்தா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சரித்திரத்தை விஞ்ஞாபிச்சுட்டு சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இதை கேட்குறவா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு நிறுத்துறேன். கவிதா கே ஹிம்மாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.